ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಸ್ಯ ನಮೋವಾಕಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೌ ದಂಪತೀ ಜಗದಾಂಪತಿ ವೇದಾಂತಗುರುಮುಖಾರ್ಜಿತ ವಾಗೀಸಪದಾರವಿಂದ ಮಧುಪಾಳಿಂ ಶ್ರೀಬ್ರಹ್ಮತಂತ್ರಕಲಿಜಿನ್ಮಣಿಮಾಲಾಂ ವಂದಿಶೀಯಸುಮಹಾರ್ಗಾಂ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ಸೀರೊಣ್ಣತೋಪ್ಪಲ್ದರವೆಹೆಂಗಳಮುಳಯಾನ್ ಪಾರೊಣ್ಣಚೊಲ್ಲ ಪಳಮೊಳಿಯುಲ್ ಓರೊಂಡುದಾನೇ ಅಮಯಾದೋ ದಾರಣಿಯಲ್ ವಾಳ್ವಾರ್ಕ್ ವಾನೇರ ಪೋಮಳವುಂ ವಾಳ್ವು. ಶ್ರೀಯಃಪತಿಯಾನ ಭಗವಾನ் திருவேங்கடமுடையான் ஆக இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி சிரவணம் அவதரிக்கிறேர். எதற்குன்னா நமக்கு தயை கருணை பண்ணவே. அப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பெருமை என்னன்னா, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் அவதரித்த மாதம். புரட்டாசி அனுஷம் பெரிய திருமலை நம்பிகள் அவதரித்தேர். புரட்டாசி சிரவணம் திருவேங்கடமுடையான் உடைய தீர்த்தவாரி, அவருடைய அவதார தினம் அன்றேதான் சுவாமி வேதாந்த தேசிகருடைய திருநக்ஷத்திரம். அவருடைய சிஷ்யரான பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால சுவாமியுடைய திருநக்ஷத்திரம் அதே புரட்டாசி சிரவணம். புரட்டாசி மாதம் கேட்டை சுவாமி ஆதிவன்சடகோபன் அகோபிலமடம் ஜீயர் அவருடைய திருநக்ஷத்திரம். அதே மாதிரி புரட்டாசி பூர்வாஷாடம் திருக்குடந்தை தேசிகருடைய திருநக்ஷத்திரம். அப்படி பல மகான்கள் அவதரித்த இந்த மாதம், அப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாதத்திலே சுவாமி வேதாந்த தேசிகருடைய அவதாரம், அதை நம்ம இப்ப பார்க்கலாம். பகவான் ஸ்ரீயஃபதியான பகவான் எதற்காக அவதாரங்கள் பண்றேர் அப்படின்னா, பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்ற மாதிரி சாதுக்களை ரக்ஷணம் பண்ணணும், துஷ்ட நிகிரகம் பண்ணணும். இதுதான் பகவானுடைய அவதார காரணம். அப்படி பல அவதாரங்கள், ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள், ஹயக்ரீவாவதாரம், நிருசிம்ஹாவதாரங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் துஷ்ட நிகிரகம் ஆச்சு, ஆனால் சாது ரக்ஷணமும் ஆச்சு. ஆனாலும் பகவானுக்கு இன்னும் நிறைய சாதுக்களை ரட்சிக்கணும் அப்படின்ற ஆசை. அதனால இந்த சஸ்திரபாணியாக வந்தா துஷ்ட நிகிரகம் நல்லா நடந்துடுறது, சாதுக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணணும், சத்கதியை மார்க்கத்தை காட்டணும் அப்படின்னா சாஸ்திரபாணியாக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் பகவான் ஸ்ரீயஃபதியான பகவானே சங்கல்பித்து அவாளையும் அவதரிக்க வைக்கிறார். முதல்ல வேதத்தை ரட்சிச்சு கொடுக்கிறார். பிரம்மா வேதத்தை தொலைச்சி இருக்கும் பொழுது மதுகைட்டவர்கள் எடுத்துபோகும்போது பகவானே வந்து ஹயக்ரீவாவதாரம் எடுத்து வேதத்தை ரட்சிச்சு பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றார். அப்புறம் ரிஷிகளாகவும் பகவானே வியாசர், வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவேன்ற மாதிரி அவதரித்து வேதங்களை சாக்கைகளாக விபஜனம் பண்ணி கொடுத்தேர். அப்புறம் சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தேர், புராணங்கள், அப்புறம் இத்திஹாசங்கள் அப்படின்னு ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு வால்மீகி மகர்ஷியும் வேதவியாசரும் இவா ரெண்டு பேரும் கொடுத்தா. அப்படி பல ரிஷிகள் நமக்கு நிறைய சாஸ்திரங்களை கொடுத்தா. அதுக்கப்புறமும் பகவான் என்ன பண்றாருனா, அந்த சாஸ்திரங்கள்லாம் மகா ஞானிகளுக்கே புரியறதாக இருக்க எல்லாருக்கும் புரியும்படி அப்புறம் ஆழ்வார்களாக அவதரித்து 4000 திவ்ய பிரபந்தத்தை கொடுத்தேர். அந்த 12 ஆழ்வார்கள்னு பார்க்கும்பொழுது, வையகமென் பொய்கை பூதம் பேயாழ்வார் மகிஷயர்ஹோன் மகிழ்மாறன் மதுரகவி பொய்யல் புகழ் கோழியர்ஹோன் விஷ்ணுஜித்தன் பூங்கோதை தொண்டரடிப்புடிப்பானாழ்வார் ஐயன் அருள் கலியன் யதிராசர் தம்மோடு ஆறிருவர் ஓரொருவர் அவர்தாம் செய்த தூய தமிழ் 24 பாட்டின் தொகை 4000 அடியோங்கள் வாழ்வே அப்படின்னு பிரபந்தசாரத்தில் 12 ஆழ்வார்களும் 4000 திவ்ய பிரபந்தத்தை கிரமத்தை சொல்றார். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் ராமானுஜ நூற்றாண்டாதியும் சேர்த்தி நம் தேசிகன் சம்பிரதாயத்தில். அப்படி 12 ஆழ்வார்கள், பொய்கை பூதம் பேயாழ்வார்னு முதலாழ்வார்கள், அப்புறம் திருமஷி ஆழ்வார், பெரியாழ்வார் ஆண்டாள், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், குலசேகர ஆழ்வார், அப்புறம் நம்மாழ்வார், மதுர கவிகள், அதுக்கப்புறம் கலியன். தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது கிருத்தின கமலாவா ச காருண்யை காந்தினோ பஜே தத்தேயத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்கியதாம். வேதம் வந்து மறை அப்படின்னு சொல்லுவா, அது மறைச்சே சொல்றது எல்லா விஷயத்தையும், அது ஞானிகளுக்கே புரியும்படி இருக்கு. பெரியவா நம்மளுக்கு உபதேசம் பண்ணாதான் அது புரியும்படி இருக்கு. ஆனா ஆழ்வார்களோ அதை நேரடியாகவே எடுத்து காட்டுறான். அங்கங்க பகவானை பற்றி சொல்லும் பொழுதும் நேரையே சொல்றது, நான் முகனை நாராயணன் படைத்தான்னு பிரபந்தத்தில் அப்படியே நேரடியாகவே ஆழ்வார்கள் காட்டி கொடுக்கிறார் நம்மளுக்கு. அதே மாதிரி வேதம் அத்தியனம் பண்ணணும்னா அதுக்கு உபநயனம் ஆயிருக்கணும், அப்புறம் வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு, எல்லாருக்கும் யோக்கியதைகள் இல்லை, ஸ்திரீகள் சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்கு. ஆனா இந்த பிரபந்தமும் அதே திராவிட வேதசாகர் அப்படின்னு, வேதத்தினுடைய அர்த்தமே தான் சாரமே தான் இந்த பிரபந்தம். ஆனா சர்வயோக்கியதாம், எல்லாருமே சொல்லலாம், வர்ணாசிரம தர்மத்துக்கு இங்க கிடையாது, ஸ்திரீகளும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம் இந்த பிரபந்தத்தை, எல்லாரும் அனுபவிக்கலாம். அதே வேதம்ன்றது வைகுண்டநாதனான பகவானையும் அந்தர்யாமியான பகவானையும் நிறைய சொல்ற. ஆனா இங்க ஆழ்வார்களோ நமக்கு நேரடியா நம்ம சேவிக்கும்படியான திவ்ய தேசங்களான அர்ச்சா திருமேனி பெருமாளையே மங்களாசாசனம் பண்றா. இன்னைக்கு நம்ம ஆழ்வார்கள் பாசுரங்கள் எடுத்துட்டா நம்ம போய் பெருமாளை சேவிச்சலாம். திருவேங்கடமுடியானாகட்டும், தே பெருமாளாகட்டும், ரங்கநாதனாக இருக்கட்டும், நம்ம நேரே போய் சேவிக்கலாம், பாசுரத்தை அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட பிரபந்தம், எல்லாருக்கும் சொல்லக்கூடிய இந்த பிரபந்தத்தை நமக்கு ஆழ்வார்கள் கொடுத்தார். அப்புறம் இந்த பிரபந்தத்துக்களுக்கு வியாக்கியானமாகவும் பிற்காலத்திலே ஆச்சாரியர்களும் அவதரிக்கிறார். ஆச்சாரிய பரம்பரை அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்மளுக்கு லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தையா முன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் சொல்ற கிரமத்திலே முதல்ல பகவான் ஸ்ரீஹபதியான பகவான் லக்ஷ்மிநாதன், அதுக்கப்புறம் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் நமக்கு விக்ஷசேனர். விக்ஷசேனர் தான் இந்த கலியுகத்திலே முதல்ல நம்மாழ்வாராக அவதரித்து பிரபத்தி மார்க்கத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்றார் திருவாய்மொழியாக மதுர கவிகளுக்கு. அதுக்கப்புறம் நிறைய காலம் பிறகு அந்த பிரபந்தங்கள்லாம், ஆழ்வார்கள் பண்ண பிரபந்தங்கள்லாம் கிடைக்காம போக முதல் முதல்ல நாதமுனிகள், அந்த நாதமுனிகள் ஒரு நாள் கோவிலிலே திருக்குடந்தையிலேந்து வந்தவர்கள், 10 பாசுரம் திருக்குடந்தை பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண அந்த 10 பிரபந்தங்கள் சொல்லும் பொழுது அதிலே திருக்குடந்தை பாசுரம் 6வமுதே அடியேனுடலும் அந்த பாசுரத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டே, இப்படிப்பட்ட தமிழ்லேயே இப்பேற்பட்ட பிரபந்தங்கள் இருக்கான்னு. அதுவும் கடைசியில திருக்குடந்தைக்கு 1000 இவை 10 அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆஹா, 1000 பாசுரங்கள் இருக்கா, இப்ப 10 தான் நம்மளுக்கு கிடைச்சதே, இந்த 1000 பாசுரங்களும் நமக்கு வேணும் அப்படின்னு திருக்குடந்தையில போய் கேட்க, அவளும் அது எங்களுக்கு இப்ப தெரியாது, திருக்குடந்தை பாசுரம் தான் எங்களுக்கு தெரியும், இந்த பாசுரத்தில் குருகூர் சரகோபன்னு சொல்றதுனால குருகூர் போய் கேட்டா அங்க விசாரிக்கலாம், அங்க யாராவது சொல்லுவான்னு சொல்ல நாதமுனிகள் அங்கேருந்து குருகூர் ஆழ்வார் திருநகரிக்கு போய் அங்க பராங்குசதாசர் அப்படின்றவர்கிட்ட, அந்த மதுரகவிகள் வம்சத்திலே வந்தவர், அவர்கிட்ட கேட்க, அவா எங்களுக்கு இந்த பாசுரங்கள் தெரியாது, ஆனா எங்களுக்கு கண்ணினும் சிறுத்தாம்பு என்று எங்க ஆச்சாரியன் பண்ண நம்மாழ்வாருடைய பாசுரம் இருக்கு, இதை அனுசந்தானம் பண்றவர்களுக்கு நம்மாழ்வாரே அர்ச்சாவதார ரூபமாக வருவேர் அப்படின்னு சொல்ல, நாதமுனிகளும் அந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரங்களை அனுசந்தானம் பண்ண அப்ப நம்மாழ்வாரே வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தையும் திருப்பி கொடுக்கிறார். நாதமுனிகள் ரொம்ப ஆச்சரியப்பட்டே இப்பேற்பட்ட பாசுரங்களை அவருடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி ஸ்ரீரங்கத்திலே அது அரையர் சேவையாக முதல்ல ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் நாதமுனிகளுக்கு உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி அப்படின்னு பரம்பரையாகவே நம்மளுக்கு இந்த சம்பிரதாயம் வருது. அதுக்கப்புறம் நாதமுனிகளுக்கு அவருடைய குமாரன் ஈஸ்வரமுனி, அவருக்கு குமாரர் ஆளவந்தார் அப்படின்னு நாதமுனிகளுடைய பேரன் ஆளவந்தார், இந்த அளவந்தார் சின்ன வயசிலேயே அவர் வந்து ஸ்ரீபாஷ்ய பட்டர் கிட்ட படித்து ஆக்கியாழ்வான் என்றவர் கூட வாதம் பண்ணி ஜெயிச்சேர். அப்போ அந்த சோழ தேசத்து ராஜா அவருக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்டா, அவர் ஆளவந்தாராக ஆயிட்டேர். யமுனை துறைவன் அப்படின்றது நாதமுனிகள் அவருக்கு இட்ட திருநாமம். அவர் ராஜ்யத்தை ஜெயிச்சதுனாலே ஆளவந்தாராக ஆனேர். அதுக்கப்புறம் அவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நம்ம நாதமுனிகளுக்கு அது கொஞ்சம் கவலையாகவே இருந்தது. நம்மளுடைய பேரனும் நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே வந்து இருந்து தரிசன பிரவர்த்தகராகமே தவிர இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு அப்படி போயிட்டாலே அப்படின்னு தன்னுடைய சிஷ்யரான உய்யக்கொண்டாருக்கு எப்படியாவது அவரை திருப்பி இந்த சம்பிரதாயத்தை கூட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, உய்யக்கொண்டாரும் தன்னுடைய சிஷ்யர் மணக்கால் நம்பிகளுக்கு சொல்ல, நாதமுனிகள் பகவான் திருவடி அடைந்த பிறப்பு மணக்கால் நம்பி எப்படியோ கஷ்டப்பட்டு ஆளவந்தாரை கிட்ட நெருங்கி அங்கிருந்து அவருடைய தாத்தாவான நாதமுனிகள் பெரிய சொத்து வச்சிருக்கேர், நீர் எப்படியாவது அந்த சொத்து உமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன சொத்து அப்படின்னு கேட்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கீதார்த்தத்தை நாம் உபதேசம் பண்றேன்னு சொல்லி கீதார்த்தத்தை உபதேசம் பண்ணி ஆளவந்தார ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டுன்னு வந்து ரங்கநாதன் சன்னதி முன்னே நிறுத்தி இவர்தான் உங்க தாத்தா உங்களுக்கு கொடுத்த குலதனம் அப்படின்னு காட்டினர். ஆளவந்தார், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, ராஜ்யத்தில் நம்ம இருந்துட்டோமே, எப்பேற்பட்ட சம்பிரதாயம், ரங்கநாதனுக்கே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அவர் அங்கேருந்து சந்நியாசாசிரமம் ஸ்வீகரிச்சு அதுக்கப்புறம் பல கிரந்தங்கள் பண்றார். சதுஷ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம், சித்தித்ரயம் என்று பல கிரந்தங்கள் பண்ணி அதற்கு பிறகு தர்சனஸ்தாபகராக ஸ்ரீ ராமானுஜர் இந்த பீட்டத்தை அலங்கரிக்கணும் அப்படின்னு தேப்பெருமாள் சன்னதியிலே வந்து அவர் பிரபத்தி பண்ணி இந்த ராமானுஜர் தான் தர்சனஸ்தாபகராக ஆகணும் அப்படின்னு ராமானுஜர் திருப்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டுண்டு வர சொல்ல, பெரிய நம்பிகளும் அப்படியே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டுண்டு வரும்பொழுது ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் முதல் முதல் ஆளவந்தார சேவிக்க வரும்பொழுது சந்தோஷமா ஆச்சாரியன் கூப்பிட்டேர், ஆச்சாரியன் ஆசிரியிக்கணும்னு வரும்பொழுது கடைசியில பார்த்தா சரம திருமேனியை தான் சேவிக்க முடிந்தது. அப்பதான் அவருடைய சிஷ்யர்கள் சொன்னா அவருக்கு மூணு ஆசைகள் இருந்தது அப்படின்னு. ஆளவந்தாருக்கு அப்புறம் ஸ்ரீ ராமானுஜர் இந்த தர்சன ஸ்தாபகராக ஆய் அங்கிருந்து அவருடைய ஆளவந்தாருடைய மனோரத்தத்தை பூர்த்தி பண்றேர். அதுல முதல் முதல்ல ஸ்ரீபாஷ்யம் அப்படின்றது பண்றேர். பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக பாஷ்யம் அமைத்தேர். அந்த பாஷ்யத்தை காஷ்மீர தேசத்திலே போய் சரஸ்வதி பீட்டத்திலே சரஸ்வதி தேவி முன்னாடி சமர்ப்பித்த போது சரஸ்வதி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பாஷ்யத்தை பார்த்து இதுக்கு ஸ்ரீபாஷ்யம் என்று திருநாமம் இட்டு ராமானுஜருக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்ற பிருதத்தையும் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்பேற்பட்ட பாஷ்யம் எங்கேயும் கிடையாதுன்னு எல்லா வேதத்தில் இருக்க எல்லா அர்த்தத்தையும் எடுத்து இந்த பாஷ்யம் பண்ணதுனாலே அதுக்கு சமமான லக்ஷ்மி ஹயக்ரீவர், தன்னுடைய ஆராத்திய தெய்வமான லக்ஷ்மி ஹயக்ரீவரையே ராமானுஜருக்கு தரா. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆசையான ஆளவந்தாருக்கு சுவாமி குருகைப்பிரான் பிள்ளான் வழியே பகவத் விஷய வியாக்கியானம் பண்ணேர். திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக ஆறாயிரப்படி அப்படின்னு பண்ணேர் குருகைப்பிரான் பிள்ளான். அதுக்கப்புறம் நம் சம்பிரதாயத்திலே வந்த குழந்தைக்கு பராசரர் பண்ண நமக்கு பண்ண அந்த விஷ்ணு புராணத்துக்காக ஒரு குழந்தைக்கு பராசர பட்டர் அப்படின்ற திருநாமமும் வேதவியாச பட்டர் என்ற திருநாமமும் வைத்து, அதுக்கப்புறம் திருவாய்மொழி பண்ண நம்ம சடகோபன் அவருடைய குருகைப்பிரான் அப்படின்னு திருமண நம்பிகளுடைய குமாரருக்கும் அந்த திருநாமத்தையும் வைத்தேர். அப்படி இந்த மூணு ஆசைகளும் நிறைவேற்றினேர். அதுக்கப்புறம் திவ்ய தேச திருப்பணிகள் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணேர். அப்புறம் எல்லா திவ்ய தேசத்திலையும் இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா ராமானுஜாரி திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு அப்படி ஆச்சரியமாக இந்த சம்பிரதாயத்தை ராமானுஜர் நமக்காக கொடுத்தேர். அப்படி ராமானுஜருடைய கடைசி அவருடைய அவதாரம் சமாப்தியாகிற சமயத்திலே கரிபுருஷன் வந்து பாஷ்யக்காரர்கிட்ட வந்து சிரிக்கிறானாம், இத்தனை நாள் ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி கலியும் கெடும் கண்டுகொண்மின் அப்படின்னு என்ன நீர் ஒதுக்கிட்டே, ஆனா இப்ப உம்முடைய அவதாரம் சமாப்தமாக போறதே, இனிமேது என் ராஜ்யம்தான், உம்முடைய இந்த ராமானுஜ தரிசனம் இனிமேல் யாரும் இது பண்ண போறதில்லை, இனிமேல் கலி என்னுடைய பிரபாவமே அதிகமா இருக்கும்னு சொல்ல ராமானுஜரும் சிரிச்சின்றே கலிபுருஷன் கிட்ட சொல்றாராம், இது என்னுடைய தரிசனம்னு கிடையாது, ராமானுஜ தரிசனம் கிடையாது, இது எம்பெருமானுடைய தரிசனம். அவரே எம்பெருமான் தான் எம்பெருமானார் சம்பிரதாயம்னு பேர் சாட்டினேர். அதனால அவருக்கு தெரியும் இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. உம்மால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல கலிபுருஷனும் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டாராம். அப்பதான் பிற்காலத்தில் ராமானுஜருடைய அவதார காலத்துக்கு அப்புறம் கலிபுருஷனுடைய பிரபாவம் அதிகமாக, அப்ப அந்த சமயத்திலேதான் திருவேங்கடமுடையான் சுவாமி வேதாந்த தேசிகராக அவதரிக்கிறார், தன்னுடைய கண்டாவான கண்டாவை அவதரிக்க வைக்கிறார், சங்கல்பிக்கிறார். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் எப்பேற்பட்ட ஆச்சாரியன் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் அப்படின்னா தேசிகன் அப்படின்னாலே ஆச்சாரியன் அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் பெருமாள் நம்பெருமாள் அப்படின்னு சொல்றார், நம்பெருமாள் அப்படின்னா ரங்கநாதன் தான். அதே மாதிரி ஆழ்வார்களே நம்மாழ்வார் அப்படின்னு சொன்னா அது நம்மாழ்வார் சடகோபரதான் குறிக்கும், அவர்களுடைய திருநாமம் சடகோபன்னாலும் நம்ம ஆசையா எப்படி நம்மாழ்வார்னு கூப்பிடுறோமோ, ரங்கநாதன் எப்படி நம்பெருமாள்னு கூப்பிடுறோமோ, அப்படி சுவாமி தேசிகன்னே கூப்பிடுறோம், அவருடைய திருநாமம் வெங்கடநாதன் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா அப்பேற்பட்ட ஆச்சாரியன் ஸ்வயம் ஆச்சரதி இத்தி ஆச்சாரியா அப்படிங்கிறபடியே தான் பண்ண கிரந்தங்களோ தான் உபதேசம் பண்ணதோ அவர் அப்படியே இருந்து காட்டினர். அப்பேற்பட்ட ஆச்சாரியருடைய வைபவத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த ஆச்சாரிய வைபவத்திலே முதல்ல ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகரே ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகத்தில் 14 குணம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆச்சாரிய லட்சணத்தை சொல்றார். அது வந்து ஆபஸ்தம்ப சூத்திரத்திலிருந்தும் ஸ்ரீபாஷ்யத்திலிருந்தும் பிரமாணங்கள் எடுத்து இந்த 14 குணங்கள் ஒரு ஆச்சாரியருக்கு இருக்கணும் அப்படின்னு. அதுல ஸ்ரீபாஷ்யத்திலே சொல்ற மாதிரி 3 குணங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, சத் சம்பிரதாய பிரசூதா, சதாச்சாரிய நிஷ்டா, வேதவித்து ஆச்சாரியன் அப்படின்னு. அந்த கிரமத்திலே அவர் 14 குணங்கள் எடுக்கிறார். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் கோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்யஸ்தம் சத்யவாச்சம் சமயநியதயா சாதுவிருத்தியா சமேதம் டம்பாசூயாதிமுக்தம் ஜிதவிஷயகணம் தீர்கபந்தும் தயாளும் ஸ்காலித்யே சாசிதாரம் ஸ்வபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரீப்ஸ்யேத் அப்படின்னு. சத் சம்பிரதாய சித்தம் அப்படின்னு ஆச்சாரியன் சம்பிரதாயமா வந்த வழியிலே உபதேசம் பெற்று நமக்கு உபதேசம் பண்ணுகிற ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். ஏன்னா சாஸ்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நம்மளே சாஸ்திரம் புஸ்தகத்தை எடுத்து நம்மளே படித்து அதை கத்துண்டு இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. நம்ம எப்பேற்பட்ட ஆச்சாரியன் கிட்ட போனோம்னா அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு ஆச்சாரிய கிரமமே பரம்பரையாக உபதேசம் வாங்கினவாளா இருக்கணும். எப்படி லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தயாமன மத்தியமாம் நம்ம பார்த்தோமோ, அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு பரம்பரையாக உபதேசம் வாங்கின அந்த சம்பிரதாயமாக இருக்கணும் அப்பேற்பட்ட ஆச்சாரியன் சுவாமி தேசிகன். இதை நம்ம இப்ப பார்ப்போம், அவருடைய சம்பிரதாயம் எப்படி. அம்மா வழியாகவும் அப்பா வழியாகவும் எல்லாருமே ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவாதான். ஸ்திரதியம் ஸ்திரமான ஞானம் இருக்கணும். குதிருஷ்டிகள் வந்து வாதம் பண்ணும் பொழுது அதை நம்ம ஸ்திரமான நம்மளுடைய சித்தாந்தத்தை நிரூபணம் பண்ணணும், திருப்பி திருப்பி மாற்றி சொல்லக்கூடாது. அப்படி வாதியர் வாழ்வருத்தாய்னு சொன்ன மாதிரி சுவாமி தேசிகன் எத்தனையோ வாதங்கள் பண்ணி ஜெயிச்சிருக்கார். நம் ராமானுஜ மதத்துக்கு எதிரே வந்து வாதம் பண்ணவா அத்தனை பேரையும் ஜெயிச்சிருக்கார். அனகம் தோஷமே இல்லாதவராக இருக்கணும், தோஷமற்றவர் நம் சுவாமி தேசிகன். வேதம் அந்த சாஸ்திரங்கள் சொன்னபடி அது சொன்னபடி நடக்கணும், எந்த ஒரு அனுஷ்டானமும் அப்படியேதான் பண்ணணும். பிரம்மனிஷ்டம் பகவத் பக்தியோட எது பண்ணாலும் அந்தரியாமியான பகவானுக்கேன்னு நம்ம பண்றதுதான், அப்படி இருக்கணும். சத்வஸ்தம் சத்வகுணம் சத்வகுண நிஷ்டராக இருக்கணும் ஒரு ஆச்சாரியன். ஏன்னா சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்ற 3 குணங்கள் இருக்கு. அதுல ரஜோகுணம்ன்றது கோபம் அதிகமா இருக்கிறது, தமோகுணம்னா சோம்பேறித்தனம். இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. சத்வகுணம் எப்பயுமே சத்வமாக இருக்கணும். அப்பேற்பட்ட குணமாக இருக்கிறவன் ஆச்சாரியர். சத்தியவா அச்சம், எப்பயுமே சத்தியத்தையே பேசணும். சிஷ்யர்களை சேர்க்கறதுக்காக அவளுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் பேசி அவளை சிஷ்ய சேர்க்கறது பதிலாக சத்தியம் உண்மையை பிரமாணத்தை எடுத்து சொல்லி சத்தியமே பேசணும். சமய நியத்தையா சாது விருத்தியா சமேதம் அனுஷ்டானங்கள், பஞ்சகால பிரக்ரிய விதானப்படி சாஸ்திரம் சொன்னபடி அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்பேற்பட்ட அனுஷ்டானமும் இருக்கணும். அப்புறம் டம்பாசூயாதி முக்தம் அப்படின்னு தற்பெருமை, டம்பா தற்பெருமை, தன்னை பற்றி தானே பெருமையா சொல்லிக்கிறதெல்லாம் கூடாது. அசூய, இன்னொருத்தர்கிட்ட அசூய இருக்கக்கூடாது. அப்பேற்பட்டவர் ஆச்சாரிய லட்சணமாக இருக்கணும். ஜித விஷயி கணாம் அப்படின்னு இந்திரியங்களை அடக்கி இருக்கணும். தன்னுடைய இந்திரியங்கள் எப்பயுமே எல்லா இந்திரியங்களும் பகவானுக்கே அப்படின்னு எல்லாம் பகவத் விஷயமாகவே இருக்கணும். வேற எதையும் நம்ம எடுத்துக்க கூடாது. தீர்க்கபந்தும் சிஷ்யர்களுக்கு எப்பயுமே இன்னைக்கின்னு ஒரு போதனை இல்லை, அவர் சொல்ற உபதேசம் மொத்தமும் தீர்க்க காலம் எப்பயுமே இருக்கும்படி அந்த சிஷ்யர்களே வைகுண்டத்தை சேர்க்கும் வரைக்கும் அந்த உபதேசங்கள் அவளுக்கு பண்ணிட்டு இருக்கணும். சுவாமி தேசிகன் 750 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னமும் நம்ம சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திர பாட்டங்கள் கிரந்தங்கள்லாம் படிச்சா எப்படி இருக்கும்? அது இல்லைன்னா நம்மளால ஏதாவது மோட்சம் நம்ம சம்பிரதாயமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்பேற்பட்ட தீர்க்கபந்து தயாளும், அப்பேற்பட்ட தயாளுவாக இருக்கணும் சிஷ்யர்கள்கிட்ட எல்லார்கிட்டையுமே. ஸ்காலித்தியே சாசிதாரம், சிஷ்யர்கள் தப்பு பண்ணாலும் திருத்தி பணிகொள்வான்ற மாதிரி தவறை எடுத்து சொல்லி இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றவராக இருக்கணும். ஸ்வபரஹிதபரம், தனக்கு எது நல்லதோ அதேதான் தன்னுடைய சிஷ்யாளுக்கு பண்ணணும். நமக்குன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு வேற ஒருத்தன் தானே அப்படின்னு அவளுக்கு வேற மாதிரி பண்ணக்கூடாது. எது எல்லாருக்கும் உச்சிதமான குணமோ அதையே எல்லாருக்கும் பண்ணணும். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் 14 குணங்கள் சுவாமி தேசிகன் எடுத்துக்காட்டுறார். அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் இருந்தேர். அதனால அவர் ஸ்வயம் ஆச்சரதி ஆச்சாரியா அப்படின்னு அவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு எல்லாரும் சிஷ்யர்களுமே அவரை கூப்பிட்டார். அதுல முதல்ல சித்தம் சத் சம்பிரதாயே அப்படின்னு சொல்லும்பொழுது சுவாமி தேசிகருடைய சம்பிரதாயம், அவ அம்மா அப்பா வழி வந்த அந்த பரம்பரையை நம்ம பார்க்கலாம். அப்பேற்பட்ட பரம்பரை, அதே மாதிரி அவருடைய காலக்ஷேப பரம்பரை ஆச்சாரியர்களும் எல்லாமே பார்த்தா ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவாதான். அந்த சம்பிரதாயத்தை நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது அவருடைய அப்பா வழி வந்தவாளை பார்க்கணும்னா முதல்ல காஞ்சிபுரத்திலே அவ இருந்தா. காயிதி பிரம்மணோ நாமத்தேன தத்ராஞ்சிதோ ஹரிஹி அப்படின்னு காஞ்சிபுரம் என்ற நகரம், அங்கதான் பிரம்மா வந்து அஸ்வமேதயாகம் பண்ண அங்க பெருமாள் ஸ்ரீஹபதியான பகவானுக்கு அவர் அர்ச்சனை பண்ணதனாலே அங்க பகவான் தோன்றினேர். அதனால காஞ்சிபுரம் என்று பெயர் அந்த இதுக்கு. நகரீனாம் ச சர்வேஷாம் புரி காஞ்சி விசிஷ்யதே கிரீனாம் சபி சர்வேஷாம் சிரேஷ்டோ ஹஸ்திகிரி ஸ்மிருதா அப்படின்னு, நகரங்களிலே சிரேஷ்டமான நகரம் எதுன்னா காஞ்சிபுரம். அதுலேயும் சிரேஷ்டமான இடம் என்னன்னா கிரி மலை, எதுன்னா ஹஸ்திகிரி அப்படின்னு தேப்பெருமாள் இருக்கிற அந்த ஹஸ்திகிரியே தான், அதுதான் இருக்கிற கிரிகளிலே சிரேஷ்டமான கிரி அப்படின்னு சொல்லப்படுறது புராணங்களிலே. அதுலேயும் முக்கியமான ஸ்தலங்கள்னு பார்க்கும்பொழுது சப்தபுரி, மோட்சத்தை கொடுக்கும் சப்த புரிகள் இருக்கு. அதுல அயோத்தியா மதுராமாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தயிதா மோக்ஷதாயினி அப்படின்னு அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரகா அப்படின்ற 7 நகரமும் மோக்ஷபுரி, நமக்கு மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியதான நகரங்கள். அதுலேயும் முக்கியம் காஞ்சிபுரம். சுவாமி தேசிகனே அடைக்கல பத்துல முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கேன். அப்படி அற்புதமான அந்த காஞ்சிபுரத்திலே திருத்தங்கா என்ற திவ்ய தேசம், அங்க தூப்புல் அக்ரஹாரம், தூப்புல் அக்ரஹாரம்னா தூப்புல், அங்க வந்து புல் தர்ப்பங்கள் நிறைய விளையுமாம். அங்க அனுஷ்டானத்துக்காக எல்லாரும் அங்கதான் போய் தர்ப்பத்தை எடுத்துப்பா. அப்பேற்பட்ட இடத்திலே அங்கு நித்தியவாசம் பண்ண 74 சிம்ஹாசனாதிபதியிலே, ராமானுஜருடைய 74 சிம்ஹாசனாதிபதியிலே ஒருத்தரான தூப்பல் குலமணியான் இருந்த கௌஷிக கோத்திரத்திலே அனந்த சோமயாஜியார் அப்படின்னு. கௌஷிக கோத்திரம்னா இங்க விஸ்வாமித்திர கோத்திரம். அந்த கோத்திரத்திலே அனந்த சோமயாஜியார் அப்படின்றவர் ராமானுஜருடைய 74 சிம்ஹாசனாதிபதியிலே ஒருவர். அவருடைய குமாரர் புண்டரீகாட்சர் அப்படின்னு. இவ வம்சமே பார்த்தா யஜ்யம் நித்திய யஜ்யம் பண்றவா அப்பேற்பட்ட புண்டரீகாட்சர். அந்த புண்டரீகாட்சர் எல்லாருமே எப்படின்னா பிரம்மாவுக்கு நிகரானவர் அப்படின்னு புகழ்வாளாம் அந்த காலத்தில். ஏன்னா பிரம்மாவும் காஞ்சிபுரத்தில் வந்துதான் யஜ்யம் பண்ணேர். இவரும் நித்யாக்னிஹோத்ரியாக இருந்தேர் புண்டரீகாட்சர். அவர் சுவாமி தேசிகனுடைய தாத்தா. சரஸ்வதி தேவிக்கு பிரியமானவர் பிரம்மா தன்னுடைய பர்த்தா. அதே மாதிரி சரஸ்வதி தேவிக்கு தன்னுடைய வாத்சல்யமா இருக்கிறவா யாருன்னா நல்ல ஞானம் உள்ளவா. அப்பேற்பட்ட இவருடைய ஞானத்துக்காக வாத்சல்யம் அதிகம் அப்படின்னு புண்டரீகாட்சருக்கும் சரஸ்வதி தேவி கட்டாட்சம் இருக்கு அப்படின்றபடியினாலையும் இவரும் யஜ்யங்கள் வாஜ்பேயமான யஜ்யங்கள்லாம் பண்ணி தேப்பெருமாளையே ஆராதித்து வந்தேர். பிரம்மாவும் தேப்பெருமாள் ஆராதித்து வந்தேர். பிரம்மாவுக்கு சதுரானனன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சதுர்முக பிரம்மாவனாலே சதுரானனன். அதே அதை பிரித்து சொன்னா சதுர் ஆனனன் அப்படின்னா புலவர் நாவலர் நல்ல நாக்கு உள்ளவர் அப்படின்னு வாதத்திலே ஜெயிக்கக்கூடியவர் அப்படின்னு. அப்படி பார்த்தா புண்டரீகாட்சரியம் சதுர் ஆனனன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி பிரம்மாவுக்கு ஒப்பிடவராக இருக்கே இப்பேற்பட்ட புண்டரீகாட்சர். அவர் சுவாமி தேசிகன் தன்னுடைய தத்துவமுக்தா கலாபத்திலே சொல்லும் பொழுது விஸ்வாமித்ரஸ்ய பௌத்ரஹ விததமகவிகேஹே புண்டரீகாட்சசூரேஹே அப்படின்னு அவருடைய தாத்தா பத்தி அவரே சொல்றார். அப்பேற்பட்ட புண்டரீகாட்சர் நித்யாக்னிஹோத்ரியானவர். அப்பேற்பட்டவருடைய குமாரர் அனந்தசூரி. அந்த அனந்தசூரி தான் நம் சுவாமி தேசிகனுடைய திருத்தகப்பனார். சுவாமி தேசிகன் தன்னுடைய திருத்தகப்பனாரை பற்றி சொல்லும் பொழுது தத்துவமுக்தா கலாபத்திலே நானா சித்தாந்த நீதி ஸ்ரம விமல தியோ அனந்தசூரே ஸ்தனூஜ அப்படின்னு. அவர் பெரிய ஞானமுள்ளவர். எல்லா சித்தாந்தங்களையும் படித்தவர். நன்கு சாஸ்திரத்தை அறிந்தவர் அப்படின்னே அவருடைய அப்பாவை பற்றி அவரே சொல்றார். அப்பேற்பட்ட மகான் அனந்தசூரி. அதே மாதிரி அம்மா வழியான வம்சத்திலும் வந்தாலும் ராமானுஜருக்கு மடப்பிள்ளி கைங்கரியம் பண்ணவர் மடப்பிள்ளி ஆச்சான் அப்படின்னு, கிடாம்பி ஆச்சான் அப்படின்ற திருநாமம் கொண்டவர் ஆத்ரேய பிரணதார்த்திஹரன் அப்படின்னு. பிரணதார்த்திஹரன் ஆத்ரேய கோத்திரத்தில் இருந்தவர். அவர் வேதாந்த உதயனர் அப்படின்னும் அவருக்கு ஒரு திருநாமம் உண்டு. ஸ்ரீ பாஷ்யகார் ஸ்ரீரங்கத்துக்கு போகும்பொழுது அவர் சில திருப்பணிகள் பண்ணும்பொழுது சில பேருக்கு அதெல்லாம் பிடிக்கல. அப்போ ஒரு சமயம் ஒருத்தர் பாஷ்யக்காருக்கே விஷம் வைக்கணும் அப்படின்னு நினைச்சா. அப்போ ஒரு வாட்டி அவர் பிக்ஷைக்கு வரும்பொழுது ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு அந்த விஷம் வச்சு அந்த பிரசாதத்தை பிக்ஷையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்பேற்பட்ட மகானுக்கு நம்ம வந்து துரோகம் பண்ணலாமான்னு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த அம்மா என்ன பண்ணானா, எப்பயுமே ஒரு சன்னியாசாசிரமத்தில் இருக்கிறவாளுக்கு பிக்ஷை சாய்க்கும் பொழுது அவளை பிரதட்சிணம் பண்ணி உடனே சேவிக்கக்கூடாது. அவ பிக்ஷை ஆன பிறகுதான் சேவிக்கணும். முதல்லயே சேவிச்சுட்டா அந்த பிக்ஷையை அவ எடுத்துக்கிறது கூடாது. அதனால அந்த அம்மா என்ன பண்றா, பாஷ்யக்கார அந்த பிக்ஷை போட்ட உடனேவே பிரதட்சிணம் பண்ணி சேவிச்சிடுறா. பாஷ்யக்காரம் சரி இன்னைக்கு ஏதோ தடங்கள் வந்துடுத்து, இந்த பிக்ஷையை நம்ம எடுத்துக்க கூடாதே அப்படின்னு காவேரி கரையில போய் கொட்ட அதை மீன்கள்லாம் சாப்பிட்டு செத்து போச்சாம். அப்பதான் தோன்றது அதுல விஷம் கலந்திருக்கு. அதனாலதான் அந்த அம்மா கண்ணில் ஜலத்தோடையே வந்து சேவிச்சா அப்படின்றது அவருக்கு புரியுது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுண்டேர் ராமானுஜர். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு நான் என்ன துரோகம் பண்ண என்ன கஷ்டத்தை கொடுத்தேன், விஷம் வைக்கிற அளவுக்கு நான் ஏதோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேனே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குன்னு மூணு நாள் அந்த காவேரி கரையிலேயே இருந்தேராம் கண்ணில் ஜலத்தோட. இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற எண்ணத்திலேயே அப்போ அங்கேருந்து தான் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அவர் ஆளவந்தாருடைய ஒரு சிஷ்யர் அவர் வர அங்கேருந்து திருக்கோஷ்டியூர்லேருந்து வர இங்க ராமானுஜருக்கு தன்னுடைய சிஷ்யர்கள்லாம் திருக்கோஷ்டி நம்பிகள் வரையர் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய ஆச்சாரியனாச்சே நேரம் அந்த காவேரி கரையிலேயே மத்தியானம் வெயிலில் ராமானுஜர் போய் அவரை சேவிக்கிறார். ஓடி போய் அந்த மணல் வெளியில வெயிலில் குதிக்கிறது. பெரியவாளை நம்ம சேவிக்கும் பொழுது அவ போரும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் சேவிக்கணும். அவரும் எதுவும் சொல்லலையாம், இவர் சேவிச்சுட்டே இருக்கிறான். அவருடைய திருமேனிலாம் அப்படியே சிவந்து போச்சு. அப்ப பக்கத்துல ஒருத்தர் நிறுத்தும்னு சொல்லலாமே, போரும்னு சொல்லலாமே, ஆச்சாரியருடைய திருமேனி தகிக்கிறதே, எங்களுடைய ஆச்சாரியனுடைய திருமேனி தகிக்கிறதே அப்படின்னு சொன்னேராம். அது யார் சொன்னான்னு கூட பார்க்கல திருக்கோஷ்டியூர் நம்பி. இனிமேது இவர்தான் உமக்கு பிக்ஷை சாதிக்கணும் அப்படின்னேராம். ஏன்னா அந்த ஆச்சாரியனுடைய திருமேனி தகிக்கிறதுன்றதே அவரால் பொறுத்துக்க முடியல வெயில்லன்னா, அவர் இனிமேல் இவருக்கு விஷம் வைக்க மாட்டேர் அப்படின்னு தெரிஞ்சுது. அவர்தான் யார்னா கிடாம்பி ஆச்சான், அவர்தான் பிற்காலத்தில் மடப்பள்ளி ஆச்சான் ஆனேர், மகாவித்வான். அந்த மடப்பள்ளியிலேயே சுவாமி ராமானுஜர்கிட்ட ரகசியார்த்தங்கள் எல்லாம் கத்துண்டேர். அவர் பரம்பரையா வந்ததுனாலையும் சுவாமி தேசிகன் இத மடப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதே அப்படின்றார். ஏன்னா கிடாம்பி ஆச்சான் மடப்பள்ளியிலேயே பிக்ஷை சாதிக்கும் பொழுது பாஷ்யக்காரர்கிட்ட ரகசியார்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றேர். அதனால அந்த மடப்பள்ளி வழியாக வந்த இந்த பரம்பரை. அதனால சுவாமி தேசிகன் சொல்ற தன்னுடைய கிரந்தங்கள்லாம் எப்படின்னா புலிகோர வாசனை வருமாம். ஏன்னா அந்த ராமானுஜருடைய மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணதுனாலே அப்படின்னு ஆச்சரியமாக சொல்றார் சுவாமி தேசிகன். அப்பேற்பட்ட மடப்பள்ளி ஆச்சானுடைய திருக்குமாரர் ராமானுஜ பிள்ளான் அப்படின்னு, அந்த ராமானுஜர் பிள்ளானுடைய குமாரர் ஆத்ரேய ஸ்ரீ ரங்கராஜாச்சாரியார் அப்படின்றவர். அந்த ரங்கராஜாச்சாரியருக்கு ஒரு பெண் ஒரு பையன். அவர்தான் பையன் வந்து அப்புள்ளார். அப்புள்ளார்னா அவர் தாத்தா மாதிரியே இருந்ததுனால, அவர் ராமானுஜ பிள்ளான் போலே இருந்ததுனால அவர் வந்து அப்பிள்ளாரோ நீ அப்படி நீர் அப்படின்னு, அப்பிள்ளானோ நீர் அப்படின்னு அப்புள்ளார் அப்படின்ற திருநாமம் வந்தது. அப்படி கிடாம்பி அப்புள்ளார் அவருடைய தங்கை தான் தோத்தாரம்பா. அப்படி ரங்கராஜாச்சாரியருடைய குமாரியான தோத்தாரம்பா தான் சுவாமி தேசிகனுக்கு அம்மா. அப்படி இந்த ரெண்டு பரம்பரையுமே பார்த்தாலும் கிடாம்பி ஆச்சாலும் 74 சிம்ஹாசனாதிபதியிலே ஒருத்தர், அம்மா வழியும் அப்பா வழியும் 74 சிம்ஹாசனாதிபதியிலே ஒருவர். அப்படி பார்க்கும்பொழுது திருப்பியும் ஒரு வாட்டி பார்க்கலாம், அம்மா வழியான வம்சம் ஆத்ரேய கோத்திரம், மடப்பள்ளி ஆச்சான் அவருடைய குமாரர் ஆத்ரேய ராமானுஜர், அவருடைய குமாரர் ஆத்ரேய ரங்கராஜாச்சாரியார், அவருக்கு ஒரு பையன் ஒரு பெண் அப்புள்ளார் தோத்தாரம்பா. தோத்தாரம்பா தான் சுவாமி தேசிகனுடைய அம்மா. அதே மாதிரி தன்னுடைய அப்பா வழியா வந்த வம்சம் பார்த்தா விஸ்வாமித்ர கோத்திரம், அந்த கோத்திரத்திலே கௌஷிக கோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், அனந்த சோமயாஜியார் அப்படின்றவர், அவருடைய குமாரர் புண்டரீகாட்சர் சோமயாஜி, அவருடைய குமாரர் அனந்த சூரி அப்படின்னு. அதே மாதிரி சுவாமி தேசிகனுடைய காலக்ஷேபம் பூர்த்தியா பார்த்தா தன்னுடைய சொந்த மாமாவான ஆத்ரே அப்புள்ளார்கிட்டயே பண்ணிண்டு காலக்ஷேபம் மொத்தம். அதனால அந்த உபயவேதாந்த பரம்பரை பார்த்தா திருக்குறுகை பிரான் பிள்ளான், அவருக்கு சிஷ்யனான எங்களாழ்வான், அவருடைய சிஷ்யர் நடாதூர் அம்மாள், நடாதூர் அம்மாள் கிட்ட இருந்து அப்புள்ளார், அப்புள்ளார்கிட்ட இருந்து சுவாமி வேதாந்த தேசிகர். இப்படி பார்க்கும்பொழுது பரம்பரை சித்தம் சத் சம்பிரதாய அப்படின்னும் போது சம்பிரதாயமாக காலக்ஷேபத்திலையும் அம்மா வழியும் அப்பா வழியும் பார்த்தா எல்லாருமே ராமானுஜர் திருவடி சம்பந்தம் பெற்றவா அப்படின்னு அப்பேற்பட்ட அற்புதமான இந்த பரம்பரையிலே சுவாமி தேசிகன் அவதரித்தார். ஒரு வாட்டி அவருடைய மாமாவான அப்புள்ளார் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தேர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு. அப்ப வந்து கைவல்யம் மோக்ஷம் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கேர். கைவல்யம்னா நம்மளுடைய சொந்த ஆத்மா ஜீவாத்மாவையே நினைச்சி ஆனந்தத்தில் இருக்கிறது, மோக்ஷம்னா பிரம்மானந்தத்தில் இருக்கிறது. கைவல்யம் போனா கூட நமக்கு என்னன்னா இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுறது, விடுபட்டு அங்க போய் நம்ம வந்து இந்த ஜீவாத்மாவையே நினைச்சிட்டு இருக்கிறது தான் கைவல்யம். ஆனா அங்க போனா பகவத் கைங்கரியம் கிடைக்காது, மோட்சத்துல தான் நமக்கு பகவத் கைங்கரியம் கிடைக்கும். அப்பேற்பட்டது இதை பத்தி சொல்லும் பொழுது சுவாமி ராமானுஜர் மோட்சத்தையே நம்ம இருக்கணும், கைவல்யம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல. ஏன்னா கைவல்யம்ல பகவத் அனுபவம் கிடையாது, அங்க பகவத் கைங்கரியம் இருக்காததுனால இதை சொல்லிட்டு வந்து இதுதான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜருடைய திருவுள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேர் அப்புள்ளார். அந்த சமயமா பார்த்து அந்த இடத்துல புண்டரீகாட்சர் தன்னுடைய குமாரரான அனந்த சூரியை கூட்டிண்டு அங்க வரார். அனந்த சூரிய அப்ப பிரம்மச்சாரி, அவர் அங்க கூட்டிண்டு வரார். எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம நினைச்சுப்போம், அந்த தசரதர் அவர் தன்னுடைய பையனான ராமருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே விஸ்வாமித்திரர் அங்க வந்தேராம். அது வந்து நல்ல சகுனம். ஒரு நல்ல விஷயம் நினைக்கும் போது அப்போ ஒரு பெரிய மகான்கள் வந்தால் அது நல்ல சகுனம். அதே மாதிரி ஜனக மகாராஜர் தன்னுடைய சீதைக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் பொழுதே அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை கூட்டிட்டு வரார். அது ராமலக்ஷ்மணரை பார்த்தவுனே ஜனகர் என்ன நினைச்சார், தன்னுடைய ரெண்டு குமாரி அவா ரெண்டு பேருக்குமே இவா ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி அவர் அதுக்கப்புறம் ஜனகருக்கு அவருடைய தம்பிக்கு ரெண்டு மொத்தம் நாலு பெண்கள், அந்த நாலு பெண்களுக்கும் நாலு ராமலக்ஷ்மண பரத சத்ருக்குனால கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அது நல்ல சக்குனமாக அமையிறது அவன் நினைக்கும் பொழுதே பெரிய மகான்கள் வரும்பொழுது. அதே மாதிரி அப்புள்ளாரும் அன்னைக்கு காலக்ஷேபத்துக்கு முன்னாடி தன்னுடைய தங்கையான தோத்தாரம்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அந்த காலக்ஷேபம் பண்ணி பாஷ்யக்காருடைய திருவுள்ளம் அப்படின்னு இதை சொல்லி சிஷ்யர்களுக்கு சொல்லிண்டு வரும்பொழுதே அந்த இடத்துல புண்டரீகாட்சரும் அவருடைய குமாரருமான அனந்த சூரிகள் அங்கே வரார். அப்போ புண்டரீகாட்சர் அவர் வந்து தன்னை பற்றி சொல்லிக்கிறார், தன்னுடைய பிதா அனந்த சோமயாஜி அவருடைய குமாரரான புண்டரீகாட்சன் அடியேன், தேவரீருடைய தங்கையான தோத்தாரம்பாவுக்கு என்னுடைய குமாரரான அனந்தசூரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது கேட்கிறார். அது அற்புதமாக மூவாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்தில் திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமி எடுக்கும் பொழுது புண்டரீகாட்சர் வந்து கேட்கிறாராம், திருத்தன்காவென்கிற திவ்ய தேசத்தில் தீப பிரகாசர சன்னதி சமீபத்தில் நித்தியவாசம் பண்ணிக்கொண்டிருக்கவராயும் சிம்ஹாசனாதிபதியாயும் தூப்பல் குளமணியாயிருந்துள்ள அனந்த சோமயாஜியார் குமாரரான புண்டரீகாட்ச தீட்சதர் எழுந்தருளி தேவரீருடன் பிறந்தாளான தோத்தாரம்பாவை சகல வேத வேதாங்க சமர்த்தராயும் நம்முடைய குமாரருமான அனந்த சூரிக்கு கன்யகாதானம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்க அப்பிள்ளாரும் அப்படியே திருவுள்ளம் பற்றி விவாகம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு அற்புதமாக தன்னுடைய குமாரர் அவரே சொல்றார், வேத வேதாங்கத்திலே சமர்த்தராயிருக்க அனந்த சூரிக்கு உம்முடைய தங்கையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னும் பொழுது அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேர். கார்த்தாலயம் அவர் நினைச்சார் இல்லையா, இது நல்ல சகுனமாக இருக்குன்னு அனந்த சூரி பற்றி அவருக்கும் தெரியும். ரொம்ப ஆச்சரியப்பட்டு மரகதவல்லி தாயார் தீபப்பிரகாசர் அவருடைய அனுகிரகத்திலே, பெருந்தேவி தாயார் தேப்பெருமாள் சன்னதி பெருமாள் அனுகிரகத்திலே இவா ரெண்டு தம்பதிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பெரியவர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்றார். அப்பேற்பட்ட இந்த தம்பதிகள் கல்யாணமாய் ஆச்சரியமா அங்கேயே பெருமாள் தேப்பெருமாளுக்கும் தீபப்பிரகாசருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சுவாமி அனந்த சூரிகள் பஞ்சகால பாராயணராய் பகவத் பாகவத ஆராதனம் பண்ணிக்கொண்டு அங்கேயே காஞ்சிபுரத்திலே இருந்துட்டு வந்தேர். அப்பேற்பட்ட மகானாகவே இருந்தேர். இப்பேற்பட்டவாளுக்கு இதுக்கப்புறம் திருவேங்கடமுடையான் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணி திருமலைக்கு வர சொல்லி அங்கே பல லீலைகளை நடத்தி அவளுக்கு சுவாமி தேசிகன் தன்னுடைய கண்டாவையே அவதாரம் பண்ண சங்கல்பிக்கிறேர் அப்படின்றத நம்ம ரெண்டாவது பாகத்திலே பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.